அறிவாயோ நீ எவரென்று அவனை கேட்டுப்பார் நீ யாரென்று அவன்தான் அறிவானே நீ எவனென்று கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா நீ ஒரு முறை சொல்லி பார்வோம் சாயி உயர்நலங்களை சேர்த்திடுமே ஓம் சாயி உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று அந்த உண்மை அறிவாயோ அங்கோரிடமுண்டு ஊனுருக்கும் உயிர்வுருக்கும் அவன் திருமுகமுண்டு தீனருக்கும் ஈனருக்கும் அங்கோரிடமுண்டு ஊனுருக்கும் உயிர்வுருக்கும் அவன் திருமுகமுண்டு தலைமுறை விளங்கிடும் விளங்கிடும் உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று அந்த உண்மை அறிவாயோ நீ எவரென்று அவனை கேட்டுப்பார் நீ யார் என்று அவன்தான் அறிவானே நீ எவனென்று எல்லாம் உலகோர் தொழுகின்றார் விளங்குகின்ற திருத்தலத்தை கை குவித்தே வணங்குகின்றார் உலவி வந்த இடத்தை எல்லாம் உலகோர் தொழுகின்றார் விளங்குகின்ற திருத்தலத்தை கை குவித்தே வணங்குகின்றார் கை கூப்பி நின்றால் கண்ணீர் வரும் பாபாவின் தோற்றம் கண்ணில் வரும் நின்றாலும் நடந்தாலும் நினைத்திரு அவன் நாமம் அதைவிட ஓர் துணையும் உண்டோ இருக்கின்ற வரையிலும் இனி ஒரு பயமில்லை உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று அந்த உண்மை அறிவாயோ நீ எவரென்று அவனை கேட்டுப்பார் நீ யார் என்று அவன்தான் அறிவானே நீ எவனென்று கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா நீ ஒரு முறை சொல்லி பார்வோம் சாயி உயர்நலங்களை சேர்த்திடுமே